ఆమోదవత్యపి సదా హృదయంగమాపి రాగాన్వితాపి లలితాపి గుణోత్తరాపి మౌళిస్రజాతవ ముకుంద కిరీట భాజా గోదే భవత్యధరితా ఖలు వైజయంతి. శ్రీమతే గోదాయై నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. 15వ పద్యం ஸ்ரீ கோதா ஸ்ருதியில். 14வது பத்தியத்தில் துவத்புக்த மாலி சுரபீகத சாரு மௌலே என்ற தொடங்கக்கூடிய பத்தியத்தில் வனமாலையை விட கோதை சூடிய மாலைக்கு ஏற்றத்தை தெரிவித்தார் நம் சுவாமி. அந்த ஏற்றத்தை வண்டுகளை கொண்டே ஸ்தாபனம் செய்தார். அதாவது இந்த வண்டுகள்லாம் முதல்ல வனமாலைக்குள்ள குடைந்து வண்டுன்னு போட்டார் ஆழ்வார். அது மாதிரி வனமாலைக்குள்ள எல்லாம் எங்கேயோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவை எம்பெருமான் பிராட்டி சொல்லி கொடுத்த மாலையை கொண்டு தலையில அவனுடைய திருமுடியை சாத்தின உடனேவே எங்க இருந்துன்னு தெரியாத மாதிரி இருந்த இந்த வண்டுகள்லாம் கிடுகிடுன்னு வந்து மேல ஒண்ணுத்தோட ஒண்ணு போட்டி போட்டு ஒரு அவனுடைய சிரசுக்கு மேல ஒரு வட்டத்தை ஒரு வட்டமாக எல்லாம் பறந்துட்டு அழகான ஒரு கொடை மாதிரி காட்சி அளித்தது. இந்த வண்டுகள்லாம் சேர்ந்து பருகாத பத்திரம் அப்படின்னு சொன்னார் சுவாமி. மயில் தோகையினால் ஆன ஒரு கொடையை அழகை செய்தன அப்படின்னு சாதிச்சார். இப்போ இந்த வனமாலையை வனமாலைக்கு ஏற்றம் உண்டு. அது எம்பெருமானத்தில் இருக்குன்றத ஒரே காரணமே போரும். இருந்தாலும் அதுக்குண்டான ஏற்றத்தை சொல்லி அவ்வளவு ஏற்றத்தையுடைய வனமாலையை காட்டிலும் பிராட்டி சூடி கொடுத்த மாலைக்குள்ள ஏற்றத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அதை அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அப்பனா பிராட்டி கொடுத்த பிராட்டி சூடி கொடுத்த மாலைக்கு எவ்வளவு ஏற்றம்னு தெரிவிக்கிறார். கோதேன்னு போட்டுண்டார் சம்போதன பதம். கோதே கோதா பிராட்டியே. பவதி பவதி தான் கிரியாபதம். பவத்தினா பூ சத்தாயம் தாத்து இருக்கிறது ஆகிறது ரெண்டுத்துக்கும் பவதி உண்டு. வைஜெயந்தி பவதி பொதுவா வைஜெயந்தி பவதினு சொன்னா வைஜெயந்தி இருக்கின்றதுன்னு அர்த்தமாகும். ஆனா இந்த கான்டெக்ட்ல வைஜெயந்தி ஆகின்றது அல்லது ஆகிறாள். ஏன்னா வைஜெயந்தின்றது ஈகாரந்த ஸ்ரீலிங்கம், ஸ்ரீலிங்க பதமா இருக்கிறதுனால தமிழ்ல சொல்றதுன்னா ஆகின்றதுன்னு சொல்லுவோம். இருந்தாலும் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகின்றாள். எப்படின்னு கேட்டா அதரிதா பவதி. அதரிதான்னு சொன்னா கீழே தள்ளப்பட்டவளாக அல்லது ஒரு தாழ்ச்சியை உடையவளாக. அதனாலே கீழே நம்ம தமிழ்ல அதோகதி அதோகதின்னு சொல்லுவோம். அதோகதின்றது அதோகதி சம்ஸ்கிருத பதம் அது. அதஸ் அப்படின்னா கீழே. அதோகதினா இனிமே கீழ் நோக்கிய பாதைதான் அப்படின்னு அர்த்தம். இங்க அதரிதா பவதி. அதரிதா பவதி கலு கலுனா இண்டீடு ஆகிறாள் அன்றோ அப்படின்னு சொல்ற அந்த செயலி அது. அதரிதா கலு பவதி அப்படின்னு சொல்லலாம் அல்லது அதரிதா பவதி கலு அப்படின்னு சொன்னா அம்மா வைஜெயந்தி கோதை பிராட்டியே இந்த வைஜெயந்தி ஒரு தாழ்ச்சி அடைந்தவளாக ஆகின்றாளே ஆகின்றாள் அல்லவோ அப்படின்னு இருக்கு. எதனால் தாழ்ச்சி இப்பவர்கிட்டா தவ மௌலி சஜா. தவ மௌலி சஜான்னு சொன்னா தவனா உன்னுடைய மௌலின சிரசு. ஸ்ரக்குன்றது மாலை. அது ஸ்ரஜானா திருத்தியா பக்தி ஏகவச்சனம் மாலையினால். ஸ்ரக் ஸ்ரஜௌ சஜஹ. ஸ்ரஜானதுன்னா மாலையினால். நீ உன்னுடைய மௌலி சம்பந்தத்தை உடைய உன்னுடைய திருமொழி சம்பந்தத்தை உடைய மாலையினால் வைஜெயந்தி கீழே தள்ளப்பட்டாள் அல்லது அவளுக்கு ஒரு தாழ்ச்சி ஏற்பட்டது. இந்த நீ சுடி கொடுத்த மாலை இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா முகுந்த கிரீட்ட பாஜா. முகுந்தனுடைய கிரீடத்துல அல்லது அவனுடைய ஒரு மேல அணியக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு மேல பாக்கு பாக்குனா அதை அடைந்தன் அர்த்தம் அல்லது கொண்ட உடைய. இப்ப பாக்கு பாஜா கிரீட்ட பாஜா கிரீடத்தை அடைந்த முகுந்தனுடைய கிரீடத்தை அடைந்த. இப்போ வைஜெயந்திய எம்பெருமான் தன்னுடைய மார்பில் சாத்தின் இருக்கார். இப்ப மார்பிலேயே இன்னொரு மாலையும் அதற்கு மேல சாத்தின்றான்னா ஏற்றத்தாழ்வுன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப பாருங்க எம்பெருமானுடைய சிரஸ்ல தரிச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்னு அதுக்கு ஒரு தாழ்ச்சி ஏற்பட்டது. இன்னொன்னு இந்த வண்டுகள்லாம் இப்ப வைஜெயந்தியான வனமாலையை விட்டுட்டு மேல போனதுக்கு அங்க ஒரு சிறப்பை காண்பிச்சார். இப்போ ஸோ அதனால இப்போ ரெண்டு விதமாக இந்த வனமாலைக்கு இந்த வைஜெயந்திக்கு ஒரு தாழ்ச்சி அடைந்து ஏற்பட்டு தான். பட் இந்த வனமாலைக்கு அவளுக்கு தாழ்ச்சி ஏற்படணும்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே அவளுக்கு ஒரு வசதியான தன்மை இருக்கணும். என்னென்ன வசதியான தன்மை இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு பார்த்தா, சதா ஆமோதபத்வதி அபி, ஆமோதவத்யபின்னு தொடங்குறது இந்த பத்தியம். ஆமோதவதி பிளஸ் அபி ஆமோதவத்யபி, அபி அப்பினா இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம். ஆமோதவதிக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. இது ஆமோதவத்தின்னு பிரிக்கணும், ஏன்னா வைஜெயந்திக்கு இது விசேஷனம். ஆமோதவத்தின்னு சொன்னால் ஒன்று வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு பிளசண்ட்டாக இருக்கிறது. ரெண்டாவது நறுமணம் உடையது, ரெண்டு அர்த்தம் உண்டு ஆமோதம்னா. அப்போ அதை உடையவளாக இருப்பினும், நறுமணத்தை உடையவளாக இருப்பினும், ஒன்று மாலையாக பார்க்கறது, இன்னொன்று ஸ்திரீயாக பாவிக்கிறது. மகிழ்ச்சி உடையவளாக இருக்கணும் ரெண்டு. அடுத்து ஹிருதயங்கமாபி, ஹிருதயங்கமா அப்பி ஹிருதயங்கமாபி, ஹிருதயம்னா மார்பு, கமான்றது அடைந்தவள்ன்றது குறிக்கிறது. அப்போ மார்பில் இருப்பவளாக உள்ள போதிலும், அதற்கு மேலே ஹிருதயங்கம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஹிருதயத்தை தொட்டது அப்படின்னு சொன்னால் மனசை தொட்டதுன்னு சொல்கிறோம். அப்போ மனதுக்கு உகந்தவளாக இருப்பினும் ரெண்டு, ஒன்று வந்து ஃபிசிக்கலாக பார்க்கச்சே எம்பெருமானுடைய திருவார்பில் அவளுக்கு இடம் இருக்குது, ரெண்டாவது அவனுடைய மனதிலையும் இடம் இருக்குது, மூன்றாவது ராக அன்விதாபி ராகான்விதாபி. ராகத்துக்கு சிலேஷம் உண்டு, ஒன்று வந்து செம்மை நிறம், இன்னொன்று காதல் அல்லது பேஷன். இந்த ரெண்டு அன்விதான்னு சொன்னால் கூடியவள்னு அர்த்தம். அன்விதான சேர்க்கை, அன்விதான புள்ளிங்கம், அன்விதா ஸ்ரீலிங்கம். இங்க வைஜெயந்தி இருக்கிறனால ராகான்விதா. அப்ப ராகான்விதா பிளஸ் அபி ராகான்விதாபி. அப்புறம் லலிதா அப்படின்னு போட்டுட்டார். லலிதான்னு சொன்னா அதுக்கும் நின்றுருக்கு, மென்மை மாலை பரமா பார்க்கச்சே மென்மை, அப்புறம் ஸ்ரீ பரமா பார்க்கச்சே மெல்லியவள்னு, மெல்லிசான எல்லாம் ஸ்திரீகளுடைய அந்த காலத்துல வர்ணிக்கிற வழக்கம் இருந்திருக்கு கன்வென்ஷன்ல. அப்படி இருக்கச்சே மெல்லிய தேகத்தை உடையவள் அர்த்தம். அபி அப்படி இருந்த போதிலும், குண உத்தராபி குணோத்தராபி. குண உத்தரான்னு சொன்னால் குணங்களால் அவளுக்கு ஒரு ஒரு சிரேஷ்டம், மிகச்சிறந்த குணங்கள், ஏனைய மற்ற குணங்களாலும் சிறப்பு உண்டவளுக்கு. இன்னும் நற்குணங்கள், ஸ்திரீயா பகிர்ச்சி நற்குணங்கள் உடைய அர்த்தம். அல்லது நல்ல மாலை கட்டதுன்னு சொன்னால் வசதியான அதுக்கு ஒரு வஸ்து வேணும். இந்த காலத்தில் நூலில் தான் தொடுக்கிற பூவெல்லாம், நம்ம வாங்கக்கூடிய பூவெல்லாம் நூலில் தொடுத்த பூவாக இருக்குது. நூல்னு சொன்னால் அது கொஞ்சம், அது கொஞ்சம் மட்டம்தான். நாரில் தொடுத்த பூ தான் சிரேஷ்டம், சுத்தம் அது தான் ஜாஸ்தி. நாருக்கு அப்போ அந்த பூவை தொடுக்கக்கூடிய அந்த நூலுக்கு குணம்னு வச்சுக்கலாம். அப்போ வசத்தியான அழகான அந்த குணத்தை உடையவள்னு வச்சுக்கலாம், ஒரு அர்த்தமானது தோன்றது. இப்படி அப்பி அப்பி அப்பின்னு போட்டார். இருந்தும் இருந்தும் இருந்தும் இருப்பினும் முகுந்த கிரீட பாஜா தவ மௌலி சஜா அதரிதா பவதி கலூன்னு அழகா சாதிக்கிறார். ஒரு அம்பேத்தை குயிக்க பார்த்தோம்னா, கோதே வைஜெயந்தி சதா எப்பொழுதும் ஆமோதபதி அபி ஆமோதபத்தியபி ஹிருதயங்கமா அபி ஹிருதயங்கமாபி ராகான்விதா அபி ராகான்விதாபி லலிதா அபி லலிதாபி குணோ குண உத்தரா அபி குணோத்தராபி முகுந்த கிரீட பாஜா தவ மௌலி சஜா அதரிதா கலு பவதி. கோதே கோதா பிராட்டியே வைஜெயந்தி, வைஜெயந்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வனமாலை சதா எப்பொழுதும் ஆமோதபத்யபி நறுமணத்தை பெற்றிருப்பவளாக இருந்தாலும் அல்லது மகிழ்ச்சியோடு இருப்பவளாக ஆனாலும் ஹிருதயங்கமாபி எம்பெருமானுடைய திருமாவை அடைந்தவளாக இருந்தாலும் அல்லது எம்பெருமானுடைய மனதிலேயே இடத்தை ஒரு பெற்றவளாக ஒரு இடத்தை பெற்றவளாக இருந்தாலும் ராகான்விதாபி செம்மையான நிறத்தை உடையவளாக இருந்தாலும் அல்லது மிகுந்த காதலுடன் இருப்பவளாக இருந்தாலும் லலிதாபி மென்மையாக இருப்பவளாக இருந்தாலும் அல்லது மெல்லிய ஒரு தேகத்தை படைத்தவளாக இருந்தாலும் குணோத்தராபி குணங்களால் சிறப்பை பெற்றிருந்தாலும் முகுந்த கிரீட்ட பாஜா பாஜா தவ மௌலிசஜா எம்பெருமானுடைய கிரீடத்தை அடைந்த உன்னுடைய அந்த திருமுடி சம்பந்தத்தை பெற்ற மாலையினால் அதரிதா கலு பவதி ஒரு தாழ்த்தப்பட்டவளாக ஆனால் என்றோன்னு ரொம்ப அற்புதமாக இங்கே சாதிக்கிறார் நம்முடைய கவிதார்க்க சிம்மம் இந்த 15வது பத்தியத்தில். ஸ்ரீமத்யே கோதாயிரமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.